श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्यचेतरी वेदान्त आचार्य मदीयोनी सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरुपरम्पराये नमः। மூணு ஸ்லோகம் ஆச்சு. இந்த ஸ்லோகத்துல மூணாவது ஸ்லோகத்துல இந்த அதிகரணசாரா அப்படிங்கிற கிரந்தத்தினுடைய பிரயோஜனம் என்ன, இதுக்கு என்ன என்ன கேள்விகள் எல்லாம் வரும், அந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் பதில் சொல்லலாம், அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்றதெல்லாம் பத்தி மிக அழகாக மூணாவது ஸ்லோகத்துல சாதிச்சார். இதுதான் இந்த சாராவளியினுடைய பிரயோஜனம் சொல்லிட்டு. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறா, எம்பெருமானார் 545 சூத்திரங்கள், 156 அதிகரணங்கள், 16 பாதங்கள், 4 அத்தியாயங்கள் எல்லாத்துக்கும் அற்புதமான பாஷ்யம் இட்டார். ஆனா நீ பத்திய ரூபமாக 562 ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துல நான் வந்து இது அத்தனையும் சொல்லிடுறேன்னு சொல்றே, எந்திரமானார் சொன்னதெல்லாம் ஒரு சமுத்திர மாதிரி, அந்த சமுத்திர மாதிரி இருக்கக்கூடிய இந்த வேதாந்த சாஸ்திரத்தை 562 ஸ்லோகத்துல அர்த்தமில்லாமா, அது முடியுமா, அது எப்படி வந்து சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியாதே. ஏன்னா லோகத்துல எப்படி இருக்குனாக்க இந்த வேதாந்தம் இருக்கே அதை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. பிரம்மத்தை யாரால தெரிஞ்சுக்க முடியும், வேதாந்த சங்கிரகத்துல எம்பெருமானார் ஒரு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார், ஏகத்வே சதி நானாத்வம் நானாத்வே சதி சைகதாம் அசிந்த்யம் பிரம்மன் அரூபம் கஸ்தத் வேதிதுமர்ஹதி கஸ்தத் ஸ்பர்தித்துமர்ஹதி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். ஏகத்வே சதி நானாத்வம், இது ஒண்ணுதான் பிரம்மன்றது, ஆனா பலவாக இருக்கே அல்லது பலவா இருக்கும், அது கடைசியில ஒன்னே ஒண்ணுதான் பிரம்மம் அப்படின்னு தோன்றது. இப்படி ஒன்னா இருந்துண்டு பலவா தோன்றது, பலவாக இருந்துண்டு ஒன்னா தோன்றது. இப்படி சொன்னாக்க அந்த பிரம்மத்தினுடைய சுரூபத்தை யாரால கணிக்க முடியும், அவன் எப்படிப்பட்டவன், அவன் வந்து அவனை யாராவது தெரிஞ்சுட்டேன்னு சொன்னாக்கா அவனுக்கு தெரியலேன்னு அர்த்தமா, அவனுக்கு தெரியலேன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க அவனுக்கு தெரிஞ்சுன்னு அர்த்தமா. உபநிடதம் சொல்றது அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம் அவிஜாத்தம் விஜானத்தம், எனக்கு தெரியலையே பிரம்மத்தை அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு பிரம்மத்தை தெரிஞ்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் நான் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றானோ அவனுக்கு தெரியலேன்னு அர்த்தமா. ஏன் அப்படின்னு, நாம பாக்குற இந்த பெருமாள் தான் பெருமாளா, இது நமக்கோசரம் பெருமாள் அனுகிரகிச்சுண்டு ஒரு அர்ச்சா ரூபத்துல இருக்கார். அது மாதிரி எத்தனையோ ரூபங்கள் இந்த லோகத்தை ஆகாசம் மாதிரி இந்த லோகத்தை முழுக்க வியாபிச்சிருக்கான்றோம், இந்த பிரபஞ்சம் ஒண்டிதான் இருக்கான்னா கோடானு கோடி பிரபஞ்சங்கள் அண்டங்கள் பிரம்மாண்டங்கள் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையுமே வியாபிச்சிருக்கக்கூடியவன் பகவான். ஏகமூர்த்தி இருமூர்த்தி பலமூர்த்தி ஐந்து மூர்த்தி அருவாகி இப்படி வரிசையா சொல்றாரு நம்மாழ்வார். இப்படி எத்தனையோ மூர்த்திகள் அதாவது ரூபங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவன் சர்வேஸ்வரன். உளன்னில் அவன் உளனின் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் அலன் எனில் அலன் அவன் அருவம் இவ்வருவுகள் உளனென இளனென இவை குண மடமையில் உளனிலு தகமையோடு ஒளிவிலன் பறந்தே. என்ன அழகான பாசுரமாக சொல்றது, நாஸ்திகவாதத்தெல்லாம் உடச்சி எறிகிறார், பௌத்தவாதத்தை உடச்சி எறிகிறார். உளனெனில் உளன் இருக்கான்னு சொன்னாக்க அவன் சத்தாக இருக்கிறான், அல்லது இல்லை அசத்துன்னு சொல்றியா அவன் அசத்தா இருக்கான். இப்படி சத்து அசத்து உளன் அலன் இப்படி ரெண்டு குணத்தோட இருக்கான்னு சொன்னாலும் எப்படி இருந்தாலும் இருக்கான்றதை அமைஞ்சிடும், அசத்தாக இருக்கிறான் சத்தாக இருக்கிறான். அசத்துன்னா என்ன அர்த்தம், அருவன் அவன் வந்து இருக்கிறது நமக்கு தெரியாது, ரொம்ப சூக்ஷமா இருக்கானவன், அல்லது நம்மள எல்லாரையும் சூக்ஷமா ஆக்கி தங்கிட்ட அடக்கி வச்சுட்டு எழுந்துள்ள இருக்கிறானவன், அவனை யாரால தெரிஞ்சுக்க முடியும், அப்படிப்பட்ட பிரம்மம். அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றதே கஷ்டமாச்சே, அப்படி இருக்கச்சே அந்த பிரம்மத்தை போதிக்கிற இந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறது சுலபமா, அதனால வேதாந்த சாஸ்திரம்ன்றது ரொம்ப கடினமானது. உபநிடத்துடைய அர்த்தத்தை யாரால சரியா தெரிஞ்சுக்க முடியும், யாராலையுமே முடியாதாச்சு. ஆனா நம்முடைய நாதமணிகளோ எந்திரமானாரோ அல்லது சுவாமி தேசிகனோ இவாள்லாம் கர்ப்ப ஸ்ரீமான்கள், அதனால கருவுலேசருடையவர்கள் எல்லாம் பிரஹ்லாதன் பக்த பிரஹ்லாதன் மாதிரி அப்படி இவாள்லாம் இருக்கா. அப்படி இருக்கிறதுனால இவாளால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்படி தெரிஞ்சின்றவே இவா எழுதினா. ஆனாலும் கூட இவா எழுதினாலே இவ்வளவுதானா பிரம்மத்தை பத்தி எழுத முடியும்? இன்னும் நிறைய எழுத முடியும் அவளால. ஆனா அவ என்ன பண்ணிட்டான்னாக்கா, அதை கிரகிக்கிற சக்தி நமக்கு இருக்கா? எல்லாத்தையும் பார்த்து நம்மளால எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அவ்வளவு கிரகிக்கும்படியாக அற்புதமாக சாதிச்சுட்டு போயிட்டார். பாஷ்யகாரரும் சரி, நாதமுனிவரும் சரி, யாமன முனிவரும் சரி, தேசிகனும் சரி, எல்லாருமே எப்படி எப்படிலாம் நாம அறிந்து கொள்வோமோ அதே மாதிரியாக அவர் அழக்க எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போனார். மற்றபடி இவாளால எதையும் எழுத முடியும். என்ன, எம்பெருமானாருடைய சாட்சா சிஷ்யர் ஸ்ரீ கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வான் ஏகசந்த கிராகி. போதாயன விற்த்தின்றது பிரம்மாண்டமானது. விஸ்தீர்ணாம் பிரம்மகுரு பிரவர்த்தி பகவத் போதாயனகிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மகுரு பிரவர்த்தின் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷுபு அப்படின்னுட்டு எம்பெருமானாருடைய ஸ்ரீசக்தி. பகவத் போதாயனகிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவர்த்தின் அப்படிங்கிற ஆரம்பத்திலேயே பாஷ்யத்துல பகவத் போதாயனர் பிரம்மாண்டமா பண்ணிட்டார். அத பூர்வாச்சாரியால என்ன பண்ணானாக்க, நம்மளால அதை புரிஞ்சிக்கவே முடியாதே அப்படின்னுட்டு சங்கரமா சாச்சிட்டு போயிட்டார். இப்போ அவர் பிரம்மாண்டமா சாச்சார், இவாளும் அதி சங்கரகமா சொல்லிட்டா. இப்போ நமக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, பிரம்மாண்டத்தையும் நம்மளால கிரகிக்க முடியாது, அதிசூக்ஷமா சங்கிரகமா இருந்துருச்சுன்னா அதையும் நம்மளால கிரகிக்க முடியாது. ஆகவே விரிவும் அற்று சுருக்கமும் அற்று ரெண்டும் இல்லை. விசதமா பிரம்மாண்டமாவும் சொல்லல, அதிசங்கிரகமாவும் சொல்லல. நமக்கு எப்படி இருந்தா எடுத்துக்க முடியுமோ அப்படி. வெண்ணெய் வேணும்னு ஒத்தன், வெண்ணெய் வேணும்னு ஒண்ணு, பாலத்தில் குடுத்துட்டு எடுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா எப்படி எடுத்துக்க முடியும்? அதை காட்டிலும் வெண்ணெய நன்னா கடைஞ்சி அந்த வெண்ணெயில இருந்து அது தயிர நன்னா கடைஞ்சி அதிலிருந்து வர்ற வெண்ணத்தை எண்ணெயை உண்டி எடுத்து கொடுத்தா நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். பிரம்மசூத்திரபுரத்து போதாயனை கொடுத்தது பால் மாதிரி இருந்தது. பூர்வாச்சாரியெல்லாம் சங்கரமா பண்ணது ரொம்ப சூக்ஷமா இருந்தது. ஆனால் எம்பெருமானாரோ அப்படியே சமுத்திர மதனத்தை பண்ணாக்கா எப்படி வருமோ அந்த மாதிரியாக எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி வெண்ணையை கொடுத்துட்டதுனால நமக்கு ஆனந்தமான அனுபவிக்கிறோம். அந்த வெண்ணையினுடைய சுரூபம் அதுல என்னென்ன வைபவங்கள்லாம் இருக்குன்றத காமிக்கிறதுக்கு வெண்ணெய் என்ன என்ன அர்த்தம், பிரம்மத்தை பத்தி சொல்லச்சோ வைசகேவாயம் லத்வானந்தி பவதி அப்படின்னு உபநிடம் சொல்லிட்டு போயிருக்கு. அவன் ரசஸ்வரூபனா இருக்கானோ, ஏன் ரசஸ்வரூபனா இருக்கான்னு சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு வஸ்துகளையும் எவ்வளவோ அபூர்வமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல அந்த வஸ்துவுக்கு எது ரசமானதோ எது சாரமா இருக்கோ ரசத்தை திருப்பி போடுங்கோ சாரமா போயிடும். பெருமாள் ராசக்கிரீட விளையாடுனா ராசக்கிரீட விளையாடுனான் அப்படின்ற ராசக்கிரீட பண்ணான் ராசக்கிரீட பண்ணான் அது திருப்பி போடுங்கோ அதுதான் சாரக்கிரீடை அப்படின்னு. சாரமான கிரீட விளையாட்டு என்ன சாரமான கிரீடை, பெருமாளுடைய அனுபூதி இருக்குதே அதுதான் சாரமானது. நாம எல்லாரும் ஸ்திரிப்பிராயோ, நாம அத்தனை பேரும் ஒன்னால் சேர்ந்துட்டு அந்த பெருமாளை அடைஞ்சிட்டோம்னாக்க அதுதான் ரசம், அதுதான் சாரம். அதே மாதிரியாக இந்த வெண்ணெய்ங்கிறது என்னன்னாக்கா ரசமானது சாரமானது. அந்த சாரம் தான் நமக்கு முக்கியம். அந்த சாரத்தை எப்படி நாம அழகா புரிஞ்சுப்போமோ அந்த மாதிரி அவ கொடுக்கணும். அத வந்து இந்த ஆச்சாரியால் எல்லாம் கொடுத்துட்டு போனா. ஆனா இவ கேள்வி கேட்கிறாம, எவ்வளவு அபூர்வ விஷயங்கள் இருக்கு வேதாந்தத்துல, நீ வந்து இத மாதிரி ஸ்லோகத்தை சொல்லிட்டு இது இத வந்து நீங்க எல்லாரும் இதுல என்னென்ன தோஷம்னா வருமோ என்னென்ன கேள்வி வருமோ அதுக்கெல்லாம் நான் சமாதானம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அது சரியா, அது சரியா சொல்ல முடியுமா, இது போருமா அப்படின்னா எத்தனையோ கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் இப்ப இந்த நாலாம் ஸ்லோகத்தினால சுவாமி தன்னுடைய தன்னடக்கத்தை எப்படி காமிக்கிறேன் பாருங்கோ. தத்துவம் சாகராத்திர சுவாமி சாய்க்கச்சே, இவரு நான் என்ன இங்க சொன்னனோ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அப்படியே எடுத்துக்கோங்கோ, இது வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னா அதை விட்டுடுங்கோ, எதையுமே நான் சொல்லாம விட்டேன்னா அது மேல நீங்க உள்ள போகாதீங்கோ. தன் பேர்ல அப்படி ஒரு ஆத்ம விசுவாசம் சுவாமிக்கு. ஏன் அப்படின்னு நானா சொன்னேன், எல்லாம் எங்க ஆச்சாரியர்கள் சொன்னதுதான் நான் சொல்லியிருக்கேன், திருப்பிள்ளை மாதிரி நான் சொல்லிருக்கேன், அதனால இப்படியே சொல்லுங்கோ. நான் எதை சொன்னனோ அதை எடுத்துக்கணும், எதை நான் சொல்லணும் அதை அப்படியே விட்டுடணும் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். தத்துவமத்தாளத்துல கடைசியில அந்த மாதிரியாக சாதித்த சுவாமி தேசிகன், சர்வஜ்ஞராக இருக்கக்கூடிய பகவத் சுரூபமா இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேசாவதாரமான சுவாமி தேசிகன் இந்த 4வது ஸ்லோகத்துல அவர் அடக்கத்தோட நெச்சானந்தானம் பண்ணிண்டு நான் ஒண்ணுமே சொல்லல, ஏதோ கொஞ்சம் கோடிட்டு காமிக்கிறேன் அப்படிங்கு சாய்க்கிறார். இப்ப பாருங்க, கம்பீரே பிரம்மபாகே கணஹிதம் அகிலம் கப்ரவீண பிரமேயம் திங்மாத்திரம் தர்ஜயன் அபி அகம்ய நிபுணை பிராத்மத்யக்ஷணிய மாபூன் நிச்சேத சித்தி ததரி குணவிதா சீத நிசீமரத்னே மத்தியஹாரம் நிதேயம் மகதி ஜஹதி கிம் மக்திச்சம் லப்தமப்தௌ. வந்து நாம் போன ஸ்லோகத்துல என்ன சொன்னோம் தெரியுமா, திங்மோக க்ஷோபதீனான் தினகர கிரணேவ தினகர கிரணங்கள்லாம் இருக்கே அவைகள்லாம் எப்படி திக்கு தெரியாம கஷ்டப்படுறவனுக்கு அவனை வழியை காமிக்கவும் திக்கு காமிச்சு கொடுக்குமோ அந்த மாதிரியாக இந்த அதிகரண சாரா அப்படின்ற கிரந்தமும் சூரியனுடைய பிரகாசம் மாதிரி நல்லா காமிச்சு கொடுத்துருவோம்னு சாதிச்சார். இப்ப அதையே சுவாமி சாதிக்கிறார். நான் வந்து எல்லாத்தையும் சொல்லாட்டா என்ன, ஏதோ ஒரு திங்மாத்திரம் திங்மாத்திரம் அதாவது கொஞ்சம் வழியை காமிக்கணும் இல்லையா, ஏதோ கொஞ்சம் போறோம், எனக்கு எல்லாம் சொல்றது எனக்கு தெம்பு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, அனைத்தையும் என்னால சொல்ல முடியாது, அது உண்மைதான். அதுக்கோசரம் நான் ஏதோ கொஞ்சம் சொல்றேன் இல்லையோ, ஏதோ சொன்னா கூட சரி அதை ஏத்துக்கோங்க, ஏதோ கொஞ்சம் நான் காமிச்சு கொடுக்கறேன், ஒரு வழி ஒரு திக்கு காமிச்சு கொடுக்கறேன், ஒரு மார்க்கத்தை ஓரளவு காமிச்சு கொடுக்கறோம் இல்லையோ, அதுக்கோசரம் என்னை நீங்க அனுகிரகிக்கணும். ஏன் தெரியுமா, பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல சமுத்திர தேவாசுரோட சேர்ந்துண்டு மதனம் சமுத்திரத்தை கடைஞ்சா, சமுத்திரத்தை கடைஞ்சப்போ எவ்வளவோ அபூர்வ விஷயங்கள் வந்தது, திராட்டி வந்தா, அமிர்தம் வந்தது, ஐராவதம் வந்தது, ஆழகால விஷம் வந்தது, எத்தனையோ வந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆமா இவாளுக்கு அமிர்தம் தானே முக்கியம், எப்ப அமிர்தம் வந்ததோ அப்பவே நெனைச்சுட்டா, மத்தபடி இன்னும் படவே இன்னும் நிறைய கடைஞ்சிருக்கலாமே, கடைஞ்சிருந்தாக்கோ இன்னும் எவ்வளவோ வந்திருக்குமே, ஏன் வரல, ஏன் வா பண்ணடா அப்படின்னாக்கா, அவளால முடிஞ்சது அவ்வளவுதான், தன்னால ஆனது இவ்வளவு அப்படின்னு அவ வந்து எதுவும் பண்ணி காமிச்சாவா, அந்த இதெல்லாம் வந்ததெல்லாம் நம்ம ஏற்றுந்தானு இருப்போம். இன்னைக்கும் சந்திரனை கொண்டாடுறோம், இன்னைக்கும் பிராட்டியை கொண்டாடுறோம், பிராட்டியை கொண்டாடுறோம், ஆவிர்பாவ கலச கலதவு அப்படின்னு சொல்றோம், ஆவிர்பாவ கலசலதவும் ஸ்ரீஸ்வர சுவாமி சாய்க்கிறார், கலச ஜலதவு அற்புதமான சமுத்திரத்துல பிராட்டி அற்புதமா ஆவிர்வச்சார், அவளை நம்ம அவ்வளவு கொண்டாடுறோம், சேவிச்சுட்டு இருக்கோம், அவளை விட்டா சம்பிரதாயமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வைபவமா இருக்கோம், அதனால எவ்வளவு வந்ததோ அது அப்படியே ஆனந்தமா ஏத்துக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரியாக நான் வந்து அதுக்கோசரம் எல்லாம் எனக்கு வரல, எல்லாத்தையுமே கடையில அப்படின்னு சொல்லிட்டோம், வந்ததெல்லாம் தள்ளிடுவோமா. அதே மாதிரி அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார், நிறைய அர்த்தங்கள் இருக்கு இந்த சமுத்திரத்துல, இப்ப என்ன பண்ணா எடுத்துன்னு வரேன்ட்டு போனான், அவனால எடுத்துன்னு வர முடிஞ்சது ஒரே ஒரு முக்து எடுத்துன்னு வந்தான், பெருசா நல்ல முக்து எடுத்துன்னு வந்தான், எவ்வளவு ரத்தனங்கள் இருக்கு அதெல்லாம் எடுத்துன்னு வராம, எவ்வளவு முத்துக்கள் இருக்கு அதெல்லாம் எடுத்துன்னு வராம, ஒரே ஒரு முத்தை கொண்டு வந்து கேட்டு கொடுக்குறியே வேண்டா போ அப்படின்னு நம்ம சமுத்திரத்துல தூக்கி போட்டுடுவோமா, தூக்கி போட மாட்டேமே, தூக்கி போடாம நாம என்ன பண்ணுவோம் தெரியுமோ, அந்த முத்தை எடுத்து ஹாரம் இருக்கே அதுல பெரிய முத்து அழகா நாயக ரத்னம் மாதிரி அது நடுவுல அழகா அது போட்டு விடுவோம், போதும் கம்பீரமா இருக்கும். அந்த மாதிரி எவ்வளவோ அபூர்வ விஷயங்கள் இருக்கலாம் வேதாந்தத்துல, நான் சொல்றேன் அதிகரண சார் அப்படியில இந்த சொல்ற கிரந்தங்கள் இந்த கிரந்தத்துல என்ன ரத்தன மாதிரி நல்ல விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன், அது சொல்றது கூட கொஞ்சம் சொன்னா கூட சரி அதை நீங்க எல்லாம் ஏத்துக்கணும், முழுக்க சொல்லலைன்னு நீங்க கஷ்டப்படாதீங்க, என்னால ஆனது நான் சொல்றேன், அத நீங்க ஏத்துண்டு சந்தோஷமா ஏன்னா இங்க அனுகிரகிக்கணும் அப்படின்னு சாய்க்கிறார். இப்ப பாருங்கோ, கம்பீரே பிரம்மபாகே, சமுத்திரமும் ரொம்ப ஆழமானது, இந்த பிரம்மபாகம் இருக்கே இதுவும் ரொம்ப ஆழமானது, ஏன் அப்படின்னாக்கா பின்னாடி சொன்ன மாதிரி பிரம்மன்றது எப்படிப்பட்டதுன்னாக்கா அது வந்து ஜாயான் பிருத்திவியாக ஜாயான் அந்தரிக்ஷாது, பிருத்திவியை காட்டிலும் வசதியானது, ஆகாசத்தை காட்டிலும் பிரம்மாண்டமானது, எல்லா லோகத்தை காட்டிலும் அது பிரம்மாண்டமா இருக்கும். அந்த மாதிரி இது அணி ரொம்ப சூக்ஷமாவும் இருக்கும். இது இத வந்து விரிகி இருக்கே, விரிகி என்ன, ஒரு நெல், அந்த நெல்லை காட்டிலும் சின்னதா இருக்கும், அதை காட்டிலும் ஏதாவது ஒரு சின்னதா, அதை காட்டிலும் சின்னது, அதை காட்டிலும் சின்னது, எப்படி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சூக்ஷமாவும் போயிட்டு இருக்கும் பிரம்மம், ரொம்ப பிரம்மாண்டமாவும் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அது அது அதை சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரம் இருக்கே வேதாந்த சாஸ்திரம், அதுவும் பிரம்மாண்டமானது. கம்பீரே பிரம்மபாகே, சமுத்திரம் எப்படி ஆழமானதோ கம்பீரமானதோ, கம்பீரம்னா ஆழம்னு அர்த்தம், அந்த மாதிரி இந்த பிரம்ம பாகம் இருக்கே அதுவும் ஆழமானது பிரம்மத்தை மாதிரியே. கம்பீரே பிரம்மபாகே கணயுதும் அகிலம், எல்லா அகிலம் எல்லாத்தையும், கிளம் அப்படின்னா மீதின்னு அர்த்தம், அகிலம்னாக்கா மீதி இல்லாதது, அனைத்தையும் அசேஷத்தையும் அப்படின்னு சேஷம்னா மீதி, அசேஷம்னா மீதி இல்லாம இருக்கிறது, கிளம்னா மீதி, அகிலம் அகிலம் உடனே ஜென்ம பங்காதிலேன்னு பாஷகாரர் சைக்கிற எடுத்த உடனே அகிலம் அப்படின்னா என்ன அர்த்தம், துளி கூட என்ன நிகிலம் கூட சொல்றலாம், சகலம் சொல்லலாமே, கேள்வி கேட்டு சிவப்பிரகாசியில சகலம் சொல்லக்கூடாதா அப்படின்னு. அப்ப என்ன ஆகும் தெரியுமா, இந்த ராஜா சகலத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொன்னா அது பிராயிகம் அப்படின், பிராயிகம்னாக்க பெரும்பையா பெரும்பான்மையான தேசங்களுக்கு பொதுவான பத்து தேசத்துக்கு அதிபதினாக்க அனைத்து லோகத்துக்கும் அதிபதி அப்படின்னு வந்துடும். அந்த காலத்துல பொன்னியின் ஜென்மல கதை எழுதுவார் கல்கி, மூன்று லோகத்தையும் ஒரு குடையில் ஆடும் திரிபுவன சக்கரவர்த்தி அப்படின்னு போடுவார், சுந்தரசோழ சக்கரவர்த்தியை பத்தி. அந்த மாதிரி இது வந்து என்னன்னாக்க இதெல்லாம் கேவலம் ஒரு ஸ்துதி அவ்வளவுதான். அந்த மாதிரி சகலன்னு சொன்னாக்க பெருமாளை வந்து பெருமாளுடைய பெருமாள் சிருஷ்டிக்கிறது எல்லாம் பிராயிகம் ஆயிடும். அதே அகில அப்படின்னு போட்டாக்க கிளம் மீதியே இல்லாம அனைத்து லோகத்திலையும் சிருஷ்டிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அது வந்து அதுக்கும் சுதப்பிரதாசி கேட்கிறார், இப்படி போனாக்கா நிக்கலன்னு சொல்லிட்டு போலாமே, அதுவும் அனைத்தும் ஒருமைன்னு சொன்னாக்கா அது இல்ல ஆ அப்படின்னாக்கா அக்ஷராணாம் அகாரோஸ்னி அப்படின்னு சொல்லிட்டாரு பெருமாள். அதனால அகாரத்தினால பிரம்மன் தான், பரமாத்மா தான் அகாரத்தினால சொல்லப்படுறான், அகார உகாரம் அகார கிதி அப்படின்னு சொன்னாக்கா அந்த அகாரம் பிரணத்தில் இருக்கக்கூடிய அகாரத்தினால சொல்லப்படுவது எம்பெருமான், அதனால மங்களமா சொன்னேன்ட்டு அது போட்டோம். இப்ப அகில அப்படின்னா மீதி இல்லாதது அப்படின்னுட்டு, அதே மாதிரி கம்பீரமான பிரம்மபாகம், அந்த பிரம்மபாகத்துல கணயுதம் அகிலம் அனைத்தையும், அகிலம் கணயுதம் அனைத்தையும் என்றத்துக்கு சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிஞ்சுக்கிறதுக்கு கஸ்பிரவீனா, எவன் பிரவீணன், எவன் உத்தமனா இருப்பான், எவன் சமர்த்தனா இருப்பான், பிரவீணன்னே கெட்டிக்காரன்னு அர்த்தம், எவன் சமர்த்தன், கஸ்பிரவீனா யார் பிரவீணன், கஸ்பிரவீன கம்பீரே பிரம்மபாகே கணிதமகிலம் கஸ்பிரவீன பிரமேயம், இந்த பிரம்மபாகத்தில் இருக்கக்கூடிய பிரமேயங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கு கஸ் பிரவீனக, யாரு பிரவீணன், யார் சமர்த்தன், இது சாதாரணம். ஆனா அங்க வந்து வியாக்கியானம் பண்றார் சுவாமி தேசிகனுடைய குமார திருக்குமாரர் ஸ்ரீ குமார தேசிகன், அவர் சாய்க்கிறார் குமார வந்து தேசிகன் கஹ அப்படின்னாக்க பிரம்மாவுக்கு பேர், சதுர்முக பிரம்மா, பிரம்மாவுடைய ஆபிக்கவனத்துல உற்பத்தியானவர் அவர். அவரை பத்தி சொல்லச்சே கைசி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேசினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவ நாமவான். ருத்ரன் வந்து சொல்றது இவன் பார்த்து கைதி பிரம்மணோ நாம க அப்படின்னு சொன்னாக்க பிரம்மாவுக்கு பேரு, நான் வந்து லோகத்துல இருக்க தேவிகளுக்கெல்லாம் ஈசனா ஈஸ்வரனா இருக்கேன், நாங்க ரெண்டு பேருமே பெருமாளுடைய திருமேனியில தோன்றினவர்கள், அதனால பெருமாளுக்கு கேசவன் பேர் வந்துதான் அப்படின்னுட்டு, அதனால கஹ அப்படின்னாக்க பிரம்மத்துக்கு பேர், பரமாத்மா அது சதுர்முக பிரம்மாவுக்கு பேர். அப்ப சதுர்முக பிரம்மா அவர் சொல்ற நாலு வேதத்தையும் பெருமாள் அவனுக்கு முதல்ல சொன்னார், ஐயோ யோ பிரம்மானம் வெததாதி பூர்வம் சர்வாம்சேதான் பிரகினவாதி துஷ்மை அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு, அதனால அனைத்து வேதங்களையும் பெருமாள் அவனுக்கு உபதேசிச்சார், அதனால கம்பீரே பிரம்ம பாகே கணிதம் அகிலம் கஹ பிரவீனா, கஹனா பிரம்மா, சதுர்முக பிரம்மன் தான் பிரவீணன், அவன் தான் சமர்த்தன் இதெல்லாம் சொல்றதுக்கு இப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கஹ பிரவீனா அப்படின்னாக்க பிரம்மா கூட பிரவீணன் இல்லை. ஏன்னா அவனுக்கும் சில சமயத்துல குரோதம் வந்துடுறது, அந்த அதனால ரஜோகுணம் அதிகமா போயிடுறது. பெருமாளுக்கு சாத்விக குணமும் பிரம்மாவுக்கு ரஜோகுணமும் ருத்ரனுக்கு தமோ குணமும் அதிகம். இப்படி சத்துவகுணம் மேலிட்டதா போயிட்டதுனால பெருமாள் எல்லாருக்கும் உபாதயமாயிடுறார், அதனாலதான் அவர் ரட்சிக்கிறார். அதே இந்த இவன் ருத்ரன் இருக்கானே அவன் தமோ குணம் அதிகமா போனது, அதனாலதான் தாமசமான காரியங்கள் எல்லாம் பண்றான். அதே இந்த பிரம்மா ரஜோகுணம் அதிகமா போயிட்டதுனால அவன் கோபத்தெல்லாம் கோபத்துக்கு விஷயமா போயிடுவான். ஆகவே அவனால் கூட சொல்ல முடியாது. அதனால கம்பீரமான பிரம்ம பாகம், அந்த பிரம்ம பாகத்தில் இருக்கக்கூடிய பிரமேயங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றன. அதை சொல்றதுக்கு, அதுல இருக்கக்கூடிய பிரமேயங்களை சொல்றதுக்கு சதுர்முக பிரம்மா இருக்கானே அவனாலேயே சொல்ல முடியாதுன்னாக்கா நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி அதனால நான் வந்து ஏதோ திங் மாத்திரம் தரிச என் அப்பி, நான் என்ன தெரியுமா பண்றேன், திங் மாத்திரம் ஏதோ ஒரு கோடிட்டு காமிக்கிறேன், கோடிட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான். இந்த அதிகம் சார சுவாமி என்னென்ன சொல்லணுமோ அதை அத்தனையும் சாதிச்சுட்டே இருக்கிற அற்புதமா சாதிச்சுட்டார். அவர் பின்னாடி வர வர உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அற்புதமா இருக்குதுன்னுட்டு. ஒவ்வொரு அதிகரணத்திலையும் அபூர்வ விஷயங்களை சாதிப்பார். ஒரு அதிகரணம் வந்ததுன்னாக்கா அந்த அதிகரணத்தில் இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணம் என்னது அப்படின்னுட்டு அதை அழகா எடுத்து காமிப்பார். ஒவ்வொரு பாதத்தை முடிக்க செல்லாம் சாதிப்பார். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அற்புதமான அதிகரண சாராவுடைய சிவசக்தி. ஆனா சுவாமி என்ன சாதிக்கிறார், தன்னை பத்தி எப்படி தன்னடக்கமா சாதிச்சுக்கிறார், திங் மாத்திரம் தரிசு என்னப்பி, நான் வந்து ஏதோ கோடிட்டு காமிக்கிறேன் ஒரு திக்கு, இது இதுதான் பிரம்மம், இதுதான் இந்த வேதாந்தத்தினுடைய சாரம் அப்படின்னு நான் ஏதோ காமிச்சு கொடுக்கறேன் அவ்வளவுதான், அனைத்தையும் நான் சொல்லல, அதனால நீங்க வந்து என்னை தள்ளிடாதீங்கோ. திங் மாத்திரம் தரிசு என்னப்பி காமிச்சு கொடுத்தா கூட அகமிக நிபுணைகி நீங்களாம் எப்பயோ கட்டுவா, சாமான்யமான வாழா நீங்கள்லாம். சுவாமி காலத்துல சுவாமிக்கு தவிர யாருமே இல்ல. பெரியவா சிவபிரகாஷ் ராஜா என்ன பண்ண, அந்த ஸ்ரீரங்கத்துல இதர மதஸ்தாள்லாம் அதிகமா இருந்தா, அவள்லாம் ரொம்ப படிச்சுட்டு இருந்தா. அப்போ அவர் எழுதி அனுப்பிச்சுட்டார் ஒரு கடதாசி, விஸ்வக்சேனஸ்து சாசனம், இது வந்து விஸ்வக்சேன சாசனம் பண்றார் பெருமாளுடைய சேன மதுரைகள், அவர் வந்து சாசனம் பண்ணிட்டார், நீர் வந்து வாழ்லாம், ஏன்னா சுதந்திர சுதந்திரிகளை வயசா எடுத்தான், அதனால என்னால வாதம் பண்ண முடியல, நீர் வந்து வாதம் பண்ணணும்ட்டு பரமத போர் புரியிறார். பரமத போர் புரிஞ்சு அத்தனை பேரையும் நிறுத்தி அடிச்சு அங்க வந்து திருப்பி அத்தியன உற்சவத்தை ஆரம்பிச்சு, சிவசுவாமி தேசிய ஸ்ரீரங்கத்துல இது கல்வெட்டுலாம் ரொம்ப இது இருக்குது, சிலாசாசனங்கள்லாம் சொன்னதா இருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சாரியர் தன்னை வச்சு சொல்லுகிறார், திங் மாத்திரம் தரிசனப்பி அகமிக நிபுணைகி. எத்தனை நிபுணால் நீங்க இருக்கீங்கோ, நிபுணால்னாக்க விவேகிகள், சில பேர் அந்தேவாசிகளால விவேகிகள், சிஷ்யாலா இருக்கக்கூடிய விவேகிகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது பெரிய ஆச்சாரியால் நீங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கீங்கோ, நீங்க என்ன பண்ணும் தெரியுமா, அகமிக நிபுணைகி, இங்க அகம் அடியேன், நான் நிபுணைகி, உங்களால பிராத்வம் அத்தியக்ஷனியா, நீங்க எல்லாம் எப்படி என்ன பண்ணும் தெரியுமா, எனக்கு ரொம்ப அனுகூலம் பண்ணி என்னை அனுகிரகித்து கடாட்சித்தருள் வேணும் இவரை கடாட்சிக்கிறதுக்கு யார் கடாட்சிக்க முடியும், எப்பேற்பட்ட திவ்யாத்மா பரமாத்மாவுடைய சாட்சா ஸ்வரூபம், அவ்வளவு விசேடமான ஒரு ஆச்சாரியர், இவரால பண்ண முடியாததே கிடையாது. தன்னை பத்தி சொல்லிக்கிறார் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல தத்துவத்ரய சிந்தனாதிகாரத்துல, சுவாமி வந்து திராட்டியினுடைய வைபவத்தை சாய்க்க ஆரம்பிக்கிறது சாய்க்கிறார் சுவாமி. பிரசானர்த்தான் தேச்சது அகசான் தத்த குருவதே அப்படின்னு சாய்க்கிறார். சொல்லுங்கோ, ஒல்லியா இருக்கிறத ஸ்தூலமா இருக்கிறதுன்னு ஸ்தாபிச்சுடுவேன், சூளமா இருக்கிறது ஒல்லியா இருக்கிறதுன்னு ஸ்தாபிச்சுடுவேன் என்கிறபடியே தர்க்க பாண்டித்யத்தாலே எதையும் சாதிக்கலாயிருக்க செய்தே நாம் பிரமாண சரணராய் போருகிறது அப்படின்னு சுவாமி இங்க சாதிக்கிறார். அதாவது தர்க்க பாண்டித்யம் எனக்கு இருக்கு, இந்த தர்க்க பாண்டித்யத்தை வச்சுண்டு நான் எதையும் சாதிச்சுடுவேன், ஆனால் அதாவது பெருமாள் ஒண்ணுமே கிடையாது, பிராட்டிதான் அஸ்தி அப்படின்னு நான் சாதிச்சுடுவேன். அப்படி இருக்கச்ச எனக்கு பிரமாணம் இருக்கு, உபநிஷத் பிரமாணம் இருக்கு, ஸ்மிருதிகள் இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, அவைகளை வச்சிருந்தாலே எல்லாத்தையும் நான் சாதிச்சு முடியும், பிரமாணத்தை வச்சுட்டு பிரமாணமே எனக்கு இருக்குச்ச, கேவல தர்க்கம் இருக்கு எனக்கு, அதனால நான் தர்க்கத்துல போகாம பிரமாணத்தை வச்சு நான் சாதிச்சுருக்கேன் பிராட்டியினுடைய வைபவத்தை அப்படின்னு சுவாமி இங்க சாதிக்கிறார். அதனால இன்னொரு ஒரு ஸ்லோகம் சொல்லுவா பாருங்கிறது, சர்க்கேஷு கற்கசதியோ வயமே வனான்யே, காவியேஷு கோமலதியோ வயமே வனான்யே, தந்திரேஷு நிஸ்திததியோ வயமே வனான்யே, கிருஷ்ணே நிவேசிததியோ வயமே வனான்யே அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அதாவது தர்க்கத்துல கற்கசதியம் நன்னா அப்படியே சண்ட பிரச்சண்டமா வாதம் பண்ணி ஜெயிக்கிற புத்தின்றது அதுல எனக்குதான் இருக்கு. கற்கேஷு கற்கசதியாக வயமேவன் நான்யே, நாங்கதான் நான் தான் இருக்கேன், வேற யாரும் இல்ல. அதே மாதிரி காவியேஷு கோமலதியாக, காவியம் இருக்கே அலங்காரங்கள்லாம் அதெல்லாம் எப்படி சொல்லணும் தெரியுமோ, மதுரமா மிருதுவா சொல்லணும். கரட முரட இருக்கக்கூடாது காவியங்கள்ல. காவியத்தினுடைய தன்மையே எப்படிப்பட்டதுன்னாக்கா மிருதுவா சொல்றதுதான் காவியம். அதாவது கோமளமா மார்தவமா மென்மையா அனைத்தையும் சொல்லணும், அதுதான் காவியத்துக்கு அழகு. அது அந்த காவிய விஷயங்கள்ல கோமலதியாக மிருதுவான மென்மையான புத்தி உடையவர்கள் நாங்க தான். நாங்கன்னாக்கா தன்னை பத்தி சுவாமி சாதிக்கிறது. அதே மாதிரி தந்திரேஷு நிச்சிததியாக, தந்திரம்னா மீமாம்சா சாஸ்திரத்துக்கு பேரு அல்லது ஆகம தந்திரங்கள்னு பேரு. அதெல்லாம் கூட நிச்சிததியாக நிர்ணயாத்மகமான ஞானத்தை உடையவன் நான் தான், வேற யாரும் இல்ல. கடைசியில அழகா சொல்றார், கிருஷ்ணே நிவேசிததியோ வயமே நான்யே, பெருமாளை தவிர்த்து வேற எதுவும் நினைக்காம சர்வேஸ்வரனையே நினைச்சிட்டு இருக்கேன். சேஷாயுஷ்யபி சேவி தம்பதிதயா தீக்ஷா முதீக்ஷாமகே, சேஷாயுஷ்யபி சேஷாயுன்னா மீதி இருக்கிற ஆயுஷ் இருக்கு, அதுலயும் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை, பெருமாளுடைய அனுகிரகம் கிடைச்சா போறோம், என்ன அவர் ரட்சிச்சா போறோம், அவர் எப்ப என்ன திருவுள்ள பத்தினு நான் சேர்த்துப்பான் தன் திருவடி வாரத்துல, அந்த சிந்தனைகளையே நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அங்க சாய்க்கிறார். அதனால இவர் எப்பேற்பட்ட ஆச்சாரியர் சுவாமி தேசிகன், அந்த ஆச்சாரியரானவர் இவாட வேண்டர் அகமிக நிபுணைகி பிராப்தம் அத்தியக்ஷணீயா, நீங்கள்லாம் நிபுணாளா இருக்கீங்கோ, பெரிய சாஸ்திர பண்டிதாளா இருக்கீங்கோ, நீங்கள்லாம் தத்துவத்துல ரொம்ப திருடமானவா, அப்படிப்பட்டவெல்லாம் ஏதோ நான் சொல்றேன், அந்த சொன்னதுல கோடிட்டு காமிக்கிறது தான், நான் அபூர்வமா எதுவும் கொட்டிலுள்ள நிறைய சொல்லிடல, ஏன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க எனக்கு சக்தி இல்லையே, அதனால ஏதோ சொல்றனோ இல்லையோ அது அப்படியே இங்க ஏத்துக்கோங்கோ, ஏத்துண்டு என்ன அனுகிரகிச்சுங்கோ அப்படிங்கிறது. எவ்வளவு தூரம் தன்னடக்கம் அது, பிராப்தம் அத்தியக்ஷணீயா. அதுக்கு இந்த உதாரணம் சொன்ன மாதிரி சமுத்திர திருஷ்டாந்தம், அதை இங்க சாய்க்கிற மூணாவது பாதத்தினால, மாபூத் நிச்சேட சித்தி, நிச்சேட சித்தி. நம்ம லோகத்துல நமக்கு இவ்வளவுதான் திருப்தியா, எந்த காரியத்தையும் பண்ணதான் நமக்கு சரித்திரமே கிடையாது, 100% எல்லாராலையும் எல்லா காரியத்தையும் பண்ணவே முடியாது. எந்த காரியத்தை நாம பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் சொல்லி பண்ணிருக்கலாமோ அல்லது இன்னும் செஞ்சிருக்கலாமோ, இப்படி பேசிருக்கலாமோ, இப்படி செய்யலாமோ, அந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ சிந்தனைகள் நமக்கே தோணும். இப்போ அடைய இந்த விஜயாபிச்சின் இருக்கேன் அதிகம் சார் ஆவலி, இன்னும் என்ன காட்டிலும் பெரியவா சொன்னாக்கா அபூர்வமான அற்புதமான விஷயங்கள்லாம் எவ்வளவோ அவள்லாம் சொல்லலாம். எனக்கு தோணுச்சு நேற்று சொன்னேன் சில விஷயம், முதல் நாள் ஒண்ணு சொன்னேன், இதெல்லாம் சொல்லிட்டு நினைச்சிருந்தேன் ஐயோ இந்த விஷயத்தை சொல்லிருக்கலாமோ அப்படின்லாம் எனக்கு தோணிச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, எதையுமே பூர்ணமா சொல்லவே முடியாது. பூர்ணம் சொல்றது எங்க வரும் அப்படின்னாக்கா மோக்ஷ தசையில தான் வரும், இந்த தசையில வரவே வராது. ஏன் அப்படின்னாக்க, மாபூம் நிச்சயட சித்தி, மாபூம் நிச்சயட சித்திகின்னா நிச்சேஷம், மீதி இல்லாம எல்லாம் சித்திக்கிறதுன்றது எங்கேயும் இருக்காது, இல்லாட்டா பரவாயில்ல. ஏன் அப்படின்னாக்கா, இது கர்மபத்தமான பூமி, கர்மபத்தமான பூமியில நாம் இருக்கும், பிராகிருதமானது, பிராகிருத லோகத்துல இருந்து இருந்தோம்னாக்கா நமக்கு எல்லாம் சித்திச்சுடாது. ஞான சங்கோஜ விகாசங்கள்லாம் எப்பொழுதும் நடந்திருக்கும், சங்கோஜ விகாசங்கள் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது, எல்லா விஷயத்திலும் அப்படிதான், ஏதாவது ஒன்று ஆரம்பிப்போம் எதிரையோ ஒன்று முடிச்சிடுவோம், பரிகாசம் பண்ணுவாது. நம்ம தமிழ்ல சொல்றோமோ இல்லையோ, பிள்ளையார் பிடிக்க குரண்டா முடிஞ்சது, சம்சத்து அதையே சொல்லுவாது, விநாயகம் பிரகுருவானஹா ரசையா மாசம் ஆனதம், விநாயகத்தை விநாயகத்தை பண்றேன்னு சொல்லிட்டு பிள்ளையார் பண்றேன்னு சொல்லிட்டு ரசையா மாசம் ஆனதம் குரங்கு பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி நமக்கு கர்ம சங்கோஜம்ன்றது, கர்மாவனால ஞான சங்கோஜம் வந்துடுறது. ஆகவே எதையும் நம்மளால பூர்ணமா பண்ண முடியாது. கடைசியில சாய்க்க போறார் சுவாமி, தத்வார்த்த ஞானபாரம் கமயதி, தத்வார்த்தத்தினுடைய ஞானத்தினுடைய கரைய இவன் அடைவான். ஆனால் அந்யதீக்ஷ்யம் விமுக்தௌ அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அந்யதீக்ஷ்யம் நீதி எல்லாம் எல்லாத்தையும் ஏதோ தத்துவார்த்தம் தெரியும், ஆனால் நீதி விஷயங்கள்லாம் அந்யது ஈக்ஷியம் விமுக்தௌ, ஈக்ஷியம்னா பார்க்கப்படணும் தெரிஞ்சுக்கப்படணும் அப்படிங்கிற எங்க விமுக்தௌ முக்தி திசையில மோட்ச திசையிலதான் இவர்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்பவே தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா இது ஞான சங்கோஜம், ஞான விகாசம் அப்படின்றது கர்மாவனால வரக்கூடிய காலம். அதனால இவைகள்லாம் இத மாதிரிதான் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியவே நினைச்சுட கூடாது. நமக்கு எது தேவையோ அதை தெரிஞ்சுட்டா போறோம். அதான் மாபூம் நிச்சயட சித்திகி சுவாமி தத்துவத்திரதிகாரத்தை சொல்கிறார். எல்லாம் உபயுக்தேஷு வைசத்தியம் பிரவர்க்க நிரபேட்சத கரணத்திரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம். உபயுக்தேஷு வைசத்தியம் எது தேவையோ அதுல விசதம் வைசத்தியம் இருக்கணும். வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான். அப்ப வேண்டாத வேதம் ஒண்ணு இருக்குதுன்னா இல்லையே, வேண்டிய வேதங்கள் இருக்கு. வேண்டிய வேதனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பரமாத்மாவ அவன் வந்து அங்க ராஜா என்ன கேட்டான், எது பரதத்துவம் அப்படின்னு கேட்டான். அந்த பரதத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய வேதங்களை ஓதினார். எல்லா வேதங்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பரதத்துவ நிரூபணம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு எந்த வேத பாகம் வேணுமோ அந்த வேத பாகத்தை இவர் ஓதினார் பெரியாழ்வார். அப்படி ஓதி பெருமாள்தான் பரதேவத்தை பாரமார்த்தியா பரதேவதா பாரமார்த்தியத்தை இவர் சாதிச்சேரோ, அதுக்கு வேண்டிய வேதங்கள் தான் ஓதினார். அதனால உபயுக்தேஷு வைசத்தியம் எது உபயுக்தமா நமக்கு எது ரொம்ப தேவையாக இருக்குமோ எது உபயோகமா இருக்குமோ அதுல வைசத்தியம், வைசத்தியம் அதாவது அது தெளிவோட இருக்கணும், அதுல கசமசம் இருக்கக்கூடாது. உபயுக்தேஷு வைசத்தியம் திரிவர்க்க நிரபேட்சதா புருஷார்த்தங்கள் நாலுங்கிறோம். நாலுங்கிறது என்ன, தர்மார்த்தக்காக மோக்ஷங்கள், அதுல மோக்ஷம்தான் பிரதானமானது. நீதி தர்மமோ அர்த்தமோ காமமோ இவைகள்லாம் அந்த மோக்ஷத்துக்கு கைங்கரியம் தான் பண்ணும், திங்கர பாவம் தான். என்ன தர்மம், தர்மங்கள்லாம் இருந்தாதான் நல்ல அர்த்தம் வரும். நல்ல அர்த்தத்தை வச்சுட்டு காமம் வரணும். அந்த காமம் வந்ததுன்னாக்கா அது எதுல வரணும், அந்த காமம் அப்படின்றதுனாக்கா பரம புருஷார்த்தமான திருமாலாயிரு பரம மோக்ஷத்துலதான், அந்த மோக்ஷத்துலதான் நமக்கு வரணும். அதனால திரிவர்க்க நிரபேட்சதா நீதி மூணு இருக்கே மோக்ஷத்தை காட்டிலும் நீதி மூணு இருக்கோல்லையோ, அந்த மூணுத்துல நமக்கு வேண்டியதே இல்லை. அந்த மூணுத்த விட்டுடுங்கோ. திரிவர்க்க நிரபேட்சதா கரணத்திரய சாரூபியம், கரணத்திரய சாரூபியம் இதான் ஆத்யவன் சொல்றது. என்னன்னாக்க மனசியேக்கம் விசஸ்யேக்கம் கர்மண்யேக்கம் சதாத்மனாம், மனசு என்னது வசஸ் என்னது கர்மன் என்னது துராத்மனாம் அப்படின்னு பரத்ரு சொல்றான். மனசுலயும் அதே மாதிரி வாக்குலயும் உடம்புலையும் எல்லாத்துலயுமே ஒரே நிலை இருக்கணும். பெருமாளை பத்தி சொல்றோம் இல்லையோ, மனசா பூர்வ மாசாத்திய வாச்சா குணர்பெய்யுமான். அதாவது மனசனால முதல்ல ஒத்துட்டேறான் பெருமாள் ஏகையை சொன்ன உடனே, அதுக்கப்புறம் தான் வாச்சா வெளிப்படுத்தினேறான் வாக்குபூர்வமா. மனசனால ஏத்து என்ன துணிக கருமம் துணிந்தவன் என்னவும் என்பது இருக்கு. அதனால கரணத்திரைய சாரூக்கியம் ஒரே மாதிரி இருக்கணும். மனசெல்லாம் உள்ளம் உரை செயல் உள்ளவின் ஒன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே அப்படிங்கிறார். அதனால இந்த இது இருந்தா போறோம். உபயுக்தேஷு வைசத்தியம் திரிவர்க்க நிரபேட்சதா கரணத்திரைய சாரூக்கியம் ஒரே ரூபமா இருக்கணும். பெருமாளையே பாடுங்கோ, பெருமாளையே சிந்தனை பண்ணுங்கோ, பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணுங்கோ கையால. இப்படி எல்லா இந்திரியங்களும் பகவத்தரமாகவே இருக்கணும். இதுதான் இந்த நம்மளுடைய சுரூப கரணத்திரைய சாரூபியன்றது. நம்ம சுரூபம் இப்படிதான் இருக்கணும். இந்த இந்த சுரூபத்தை வச்சுட்டு நாம இத பண்ணினோம்னாக்க நமக்கு எல்லாம் நல்லது முடியும். நாபும் நிச்சயட சித்திகி நம்ம எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டாம், எதையுமே வேண்டியதில்லை. அங்கே சுவாமி ஒரு சமாதானம் சாய்க்கிற, உன்ன விறகுடையவன் கிருஷி சிந்தையை விடுமா போலே அப்படிங்கிறார். உன்ன விறகுடையவன் சாப்பிடணும், சாப்பிட்டுக்கு என்ன வேணும், பசி எடுக்கிறது சாப்பிடணும், அதுக்கு அரிசி இருந்ததுன்னாக்க அதை அவன் பிரசாதத்தை பண்றான், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான், சமர்ப்பிச்சுட்டு அதை ஏதோ கலந்து சாப்பிட்டுறான். அவனுக்கு அரிசி இருக்கு, அதான் விறகுன்னா வழி. உன்ன விறகுடையவன் வழியில் வழி இருக்க சமயத்துல கிருஷி சிந்தையை பண்ணுவானா, விவசாயம் பண்ணி மூணு மாசம் பயிரிட்டு அதுக்கப்புறம் அந்த நெல்லை குத்தி அதிலிருந்து அறுவடை பண்ணி நல்ல இடத்து நெல்லை குத்தி அதுல வர்ற அரிசியை கூட நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவானா? அதனால உன்னை பெறக்கூடியவன் கிருஷி சிந்தையை விடுமா போலே அப்படிங்கிறார். அதனால மாபூன் நிச்சேட சித்தி, எல்லாமே எனக்கு வேணும், நிச்சேட சித்தி, அனைத்தும் சித்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்களோ. எது நமக்கு முக்கியமோ அது தெரிஞ்சுதான் போவோம். அந்த முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்ல போறேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். மாபூன் நிச்சேட சித்தி ததபி குணவிதா, நான் வந்து கொஞ்சம் திங்மாத்தம் தரசேன் நபி, அனைத்தும் இல்லாட்டாலும் ஏதோ கொஞ்சம் நான் காமிச்சு கொடுத்தாலும் சரி. ததபி குணவிதாக, குணங்களை குணகிராகிகள் இருக்காளோ இல்லையோ, குணத்தையே எடுத்துக்கிறவா இருக்காளே, அவனை பாரு நீங்க இருக்கோ. குணவான்கள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்லுவாள் திருவள்ளுவர் சொல்றாரு. குணம் நாடி குணத்தை பாருங்கோ, குற்றமும் நாடி தோஷத்தையும் பாருங்கோ, அதுல குணங்கள் அதிகமா இருந்ததுன்னாக்க அதை மட்டும் எடுத்துக்கோங்க. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி, எது அதிகமா இருக்கோ குணங்கள் அதிகமா இருந்ததுன்னாக்கா அதை எடுத்துட்டு, அதை எடுத்துட்டீங்கன்னாக்க நமக்கு என்ன ஆகும் தெரியுமோ, தேவையானதெல்லாம் கிடைச்சிடும். இதுதான் குணவான்களா இருக்கக்கூடிய ஆச்சாரியாலாம் அது மாதிரி பண்ணுவா, அதை இங்க சாதிக்கிறது. மாபூன் நிச்சேட சித்தி, நிச்சேட சித்தி, அனைத்தும் இங்க சித்திக்க வேண்டாம். ததபி குணவிதா, கொஞ்ச போரம் காமிச்சா கூட சரி, திங் மாத்திரம் தரசை நப்பின்னு சாதிச்சாரோ இல்லையோ, கொஞ்ச போரம் சொல்லி கொடுத்தா கூட காமிச்சா கூட ததபி குணவிதா, அவ என்ன பண்ணுவான்னாக்க அனுகிரகிப்பா. நீங்கெல்லாம் குணவான்களாச்சு, நிபுணர்களாச்சு, விவேகிகளாச்சு, நீங்கெல்லாம் எங்களை அனுகிரகிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஏதோ காமிச்சு கொடுக்கறனோ இல்லையோ, திங் மாத்திரம் ஒரு கோடிட்டு காமிச்சிட்டோம் இல்லையோ, அதை வச்சு நீ என்ன அனுகிரகிங்கோ. மாபூன் நிச்சேட சித்திகி ததபி குணவிதா ஸ்ரீத நிசீம ரத்னே, எல்லையற்ற ரத்னங்களையுடைய அற்புதமான சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல எவ்வளவோ ரத்னங்கள் இருந்தாலும் ரத்னங்கள்ல எல்லா ரத்தத்தையும் எல்லாராலையும் எடுக்க முடிஞ்சுதா? குமார வதுதேசியம் சாதிக்கிறார், வந்து சமுத்திர மதனம் பண்ணா விராட்டி உண்டானா, சந்திரன் உண்டானாம், அமிர்தம் உண்டாச்சு, ஐராவதம் உண்டாச்சு, எத்தனையோ உற்பத்தி ஆச்சு அது இருந்து. ஆனா எல்லாம் அவ்வளவுதான் இருக்குதா, அதுகிட்ட இன்னும் எவ்வளவோ இருக்கே, அத்தனையும் வரலையே. அதனால அத்தனையும் வரலைன்றதுனால எல்லாம் நான் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது தள்ளிடுவாள அப்படின்னு கேட்கிறாரு. அதனால அத மாதிரி பண்ணாது, பண்ண மாட்டா தெரியவா. குணவான்களா இருக்கிறவாள் என்ன பண்ணுவான்னாக்கா சீதனி சீமரத்னே அப்தவ், அப்தவ் அப்படின்னாக்க சமுத்திரம், அதுவும் மகதி அப்தவ், ரொம்ப பிரம்மாண்டமான சமுத்திரம். சமுத்திரம் பிரம்மாண்டமான சமுத்திரத்துல எவ்வளவு அபூர்வ விஷயங்கள் இருக்கு, அத்தனையும் நாம எடுக்க முடியறது இல்லை நம்மளால. ஆனா ஒருத்தன் என்ன பண்றான்னாக்கா அற்புதமான ஒரு முத்தத்தை எடுத்துன்னு வந்துட்டான், முத்துவ அந்த முத்த எடுத்துன்னு வந்துட்டான்னாக்கா அந்த முத்தை நம்ம தூக்கி போட்ட மாட்டோமே. நமக்கு கிடைச்ச முத்த எடுத்துட்டு மத்தியே ஹாரம் நிதேயம், ஹாரம் இருக்கே முக்தாஹாரம், அந்த முக்தாஹாரத்தினுடைய மத்தியில நடுவுல பெரிய முத்து அழைக்க ஒரே ஒரு முத்து இருந்தா கூட அது பெருசா இருந்ததுன்னாக்கா அந்த ஹாரத்து நடுவுல அத தொங்க விட்டுட்டோம்னாக்கா அது எவ்வளவு ஜொலிக்கும், எவ்வளவு அழகா இருக்கும் அது. அதுதானே தெரியவா பண்ணுவா, குணவான்களா இருக்கிறவா பண்ணுவா. மாபூன் நிச்சயி ததபி குணவிதா சீத நிச்சீமரத்தினே மத்தியே ஹாரம், ஹாரத்தினுடைய மத்தியில நிதேயம், அதுல வெச்சப்பட வேணும். அதாவது நல்லா கோத்துக்கணும், நம்ம கோத்து மத்தியே ஹாரம் நிதேயம் மகதி அப்தௌ லப்தம் முக்தம் ஜஹதிக்கும் அப்படின்னு கேக்குற. மகதி அப்தௌ பிரம்மாண்டமான சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல லப்தம் அடையப்பட்ட மௌக்தம் முக்தம், அந்த முக்து இருக்குது, அதை வந்து ஜகதி எல்லா முத்தும் கிடைக்கல, ஒரு முத்து தானே கிடைச்சது அப்படின்னு தூக்கி போட்டுருவாளா? தூக்கி போட மாட்டாளாச்சு. அதே மாதிரியாக இந்த நான் வந்து சொல்லி சொல்லி கொடுத்து நான் சொல்லி காமிச்சு கொடுக்குறேனே அதை நீங்க வந்து அப்படியே ஏத்துக்கோங்கோ, ஏத்துண்டு என்ன அனுகிரகிக்கணும். பிராப்தம் அத்தியக்ஷணியா சுவாமி சாய்கிறார், உத்தமர் சுவாமி நீங்கெல்லாம் என்ன கடாட்சி தரட வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் சுவாமி தேசிகன். ஏற்பட்ட ஆச்சாரியர் இவர், வந்து தன்னுடைய பிரதிபையை எப்படியெல்லாம் காமிச்சிருக்கேன் கிரந்தங்கள்ல, அந்த கிரந்தங்கள் அத்தனையும் எங்க பார்த்தாலும் சரி சோதரில் பாத்துக்கோங்க குமார வரதேசிகனே, அந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் சாதிச்சவர், இத்தனை கிரந்தங்களை சாதித்த மகான் நான் வந்து பூர்ணமா காமிச்சத கூட அவன் நான் கோடிட்டு காமிச்சேன்னு தன்னடக்கத்தை காமிச்சுக்கிறார். இவருடைய திருவுள்ளம் ஒன்னேவன் இருக்கு. அந்த திருவுள்ளத்தை புரிஞ்சின்றாக்கா இது போறோம். அது சாஸ்திர ஞானம் பகு கிளேசம், புத்தேகே சலன காரணம், உபதேசாத் ஹரிம் புத்வா திரமே சர்வ கர்மசு. இது வந்து சுவாமி தேசிகன் தத்துவாதிகாரில் சாய்க்கிற ஸ்லோகம். இது லோகத்துல வந்து சாஸ்திர ஞானம் இருக்கே அது ரொம்ப கிளேசாவகமா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளவு ஞானம் இருந்தாலும் சரி, அந்த ஞானத்துல தத்துவ ஞானத்தை ஒருத்தன் தெரிஞ்சிருந்தான்னாதான் அவனுக்கு எல்லாமே வரும். தத்துவ ஞானத்தை தெரிஞ்சுக்காம எத்தனை சாஸ்திரங்கள் படித்தாலும் அவைகள்லாம் சுமையான கல்விகளா ஆயிடுவோம், வெறும் பாரமா. ஒருத்தன் வேதாதீனம் பண்றான், நல்ல கணபாடியா ஆயிடுறான், நல்ல கணபாடி பாராயணம் பண்ணா அற்புதமா அவன் பண்றான், எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அவனுக்கு அந்த வேதத்தினுடைய அர்த்தம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவனுக்கு அது என்ன பேரு? கேவல பாரவாகி அப்படின்னு தேவை. பாரவாகின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பாரம் தாங்கின்னு அர்த்தம். நம்ம கிராமங்கள்லாம் அந்த ஸ்ரீரங்கத்துல நான் பாத்திருக்கேன், அங்கங்க கல்லு நட்டு வச்சிருப்பா, பெரிய கல்லு, அது மேல வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஷெல்ப் மாதிரி. என்னன்னா மூட்டையை திருச்சி நிறுவா, கொஞ்சம் எல்லாம் சிரம பரிகாரம் பண்ணிக்கணும். கீழே வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதை திருப்பி தூக்கி தள்ள வச்சுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால இவன் என்ன பண்ணுவான்னாக்கா அந்த பாரம் தாங்கி இருக்குது அது மேல எடுத்து வச்சிருவா, அப்படியே வச்சிருவா, அப்படியே அழகா இறக்கி வச்சுடலாம். இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் விசிராந்தி பண்ணிட்டு அனாயாசமா தானே கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி தலையை குனிஞ்சு தன் தலைமையில வச்சுன்னு போயிடுவான். ஆனால் அதெல்லாம் இவாறு சௌகரியமா இருக்குது. பாருங்க அந்த பாரம் தாங்கி இருக்குதோ இல்லையோ, அது எப்படி இருக்கும்? அது வெறும் அச்சேதனமான கல்லு. அந்த கல்ல போய் நம்ம ரத்னத்தை வச்சாலும் அதுக்கு அர்த்தம் தெரியாது, களிமண்ணை வச்சாலும் அதுக்கு அதனுடைய விசேஷம் தெரியாது. இவன் என்ன வச்சான், இந்த வச்ச பாரத்துக்கு என்ன மகிமை இருக்குன்னு அது தெரியாது. அந்த மாதிரி கேவலம் வேதாத்தியானம் பண்ணினவன் அவன் அர்த்தம் தெரிஞ்சுக்காம படிச்சு என்ன பிரயோஜனம்? வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திராத் வேதாத்தியனம் பண்ணியே ஆகணும். அகாரணம் வேதா ஷடங்கோ வேதா ஷடங்கோ வேதா அத்தியெல்லாம் வாக்கியம் இருக்கு. அதாவது காரணம் இல்லாமலே நான் வந்து நான் பழப்பு கோசுறோம் சொல்ல, அதுக்கு இதுக்கும் சொல்லக்கூடாது. பிராமணனா பிறந்துட்டாக்க வேதாத்தியனத்தை அவசியம் பண்ணணும், அது பண்ணாம இருக்கக்கூடாது. அதனால வேதாத்தியனம் அவசியம் பண்ணி ஆகணும், அது எல்லாம் ஒத்துண்டது. ஆனால் அதோட போருமா, அதனுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த அர்த்தம் தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு அது நம்ம வழி காமிச்சு கொடுக்கும். அதனால சுமையான கல்விகள் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. சுவாமி திருவிழா தான், ஏன்னா இவ்வளவு பெரிய பண்டிதர், இத்தனை சாஸ்திரம் வாசித்தவர். அது வந்து என்எஸ்ஆர் சுவாமி அடையன் காலக்ஷேபத்துக்கு சாட்சி விடயம், சாரின் காலக்ஷேபம் சாய்க்கிட்டு சாஸ்திர ஞானம் பகு கிளேசம் புத்தேகே சலன காரணம், புத்திக்கு சஞ்சல புத்தியை கொண்டு வந்துடும். இப்படியா அப்படியா இவ்வளவு படிச்சுட்டுமே, இவ்வளவு படிச்சதுனால எதுக்கு எதுன்னு புரிஞ்சுக்க தெரியாம போயிடும். இதெல்லாம் ஒரு கதையும் சொல்லுவா. அவர் பெரிய காலக்ஷேபம் சாய்க்கிறவர், பெரிய பண்டிதர். அவர் வந்து காலக்ஷேபம் சிஷ்யாருக்கு சொல்லிட்டு இருப்பார், சிஷ்யால்லாம் மகா நிபுணர். ஆனாலும் கூட ஒரு நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு வர்றவர், அவர் வந்து எடுத்துட்டு அவரை பார்த்தா இவர் நின்றுப்பார், அவர் இவரை சேவிப்பார், இவர் அவரை சேவிப்பார், பரத்திரம் சேவிச்சுப்பா. இதை பார்த்த உடனே இந்த சிஷ்யாருக்குலாம் கோபம், நாம இவ்வளவு பெரிய பண்டிதர், வெறும் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கார், அவரை போய் இவரை சேவிக்கிறார், இவரை வந்து அவரை சேவிக்கிறார், நம்மளெல்லாம் மதிக்கிறதே இல்லையே எனக்கு. இது சுவாமி கதை வந்துருச்சு. அடுத்த நாள் என்ன பண்ண, அவரை கூட்டு இவரெல்லாம் பெரிய பண்டிதர், என் சிஷ்யார், எந்த கேள்வி கேட்டாலும் அற்புதமா சமாதானம் சொல்லுவா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேள்வி கேளுங்கோ அப்படின்னுட்டு அவர் கேட்ட பரதத்துவம் எது அப்படின்னு கேட்டார். ஒரு பண்டிதர் சொன்னார் பரதத்துவமா, அது விஷ்ணுதானத்தர் சொன்னார் கிடையாது, பிரம்மன் தான், பிரம்மா தான், பர சதுர்முக பிரம்மா தான் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார், இன்னொருத்தர் ருத்ரம் தான் சொன்னார். ஏன்னா அவா தன்னுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி தான் படித்த சாஸ்திரத்தை வச்சிருந்து வேதங்கள்லயே நிறைய இடத்துல நிறைய விதமா சொல்றது, பெருமாளையும் சொல்றது, ருத்ரனையும் சொல்றது, இரண்டகர்பனான சதுர்முகனையும் சொல்றது, சதுர்முக பிரம்மாவையும், அது மாதிரி இந்திரனை சொல்றது, சக்தியை சொல்றது, இவன் எது அப்படின்னு எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? தீர்மானமே பண்ண முடியாதே. இவ்வாறு கூட பெரிய சண்டை வந்துருச்சு. இவர் வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கா ரெண்டு பேரும், ஆச்சாரியரும் அந்த நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு மிஞ்சவர்த்தி பண்ணின்னு போறாரு. அவர் அவர் வந்து சொன்னார், நீங்க எல்லாம் இப்படி கத்து சண்டை போடுறீங்களே, எங்க பெரியவா எனக்கு என்ன தெரியுமா உபதேசம் பண்ணா, சாக்ஷா ஸ்ரீஹரி எம்பெருமான் அந்த எந்திரவானான நம்ம பெருமாள் ரங்கநாதன் தான் எனக்கு பெருமாள், அவர் தான் பரதேவதேன்னு உபதேசம் பண்ணிட்டாரே, அதுக்கு ஒத்துட்டு எதுக்கு நீங்க இப்படி சண்டை போறீங்கன்னு அவர் கேட்டார். உபதேசாத் ஹரின் புத்வா, நம்ம நிறைய படிச்சுட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்தான்னாக்கா நிறைய சந்தேகங்கள் வருது. ஆனா எங்க ஆச்சாரியர் எனக்கு உபதேசம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டோம்னாக்கா அதுவே நமக்கு போரும். அதனால சாஸ்திர ஜானம் பகுக்லேசம் புத்தே சரண காரணம், புத்தேகே சரணம் சஞ்சலனம், எப்பப்பாரு சஞ்சரிக்க ஆரம்பிச்சோம் நிறைய படிச்சுட்டோம்னாக்கா. ஆனா தீர்மானமான ஜானம் இருக்கே அதை நாம சம்பாரிச்சுக்கணும், இதுதான் நிர்ணயாத்மகமான ஜானம். சுவாமி சாச்சாரோடு கிருஷ்ணே நிவேசத்தையோ வயமேவ நன்யம், அதனால பெருமாள் தான் பரதத்துவம்னுட்டு நமக்கு தத்துவஞானம் வேணும். அந்த தத்துவஞானம் உபதேசத்தினாலதான் இந்த உபதேசத்தை எங்க ஆச்சாரியர் சொன்னது அப்படியே ஏத்துக்கணும். அந்த ஏத்துக்கிற மனோபுத்தி இருக்கக்கூடிய சாஸ்திரத்துக்கு பலன் உண்டு. அதெல்லாம் இல்லாம கண்ணாபண்ணான் படிச்சுட்டு எந்தெந்த கிரந்தங்களையோ படிச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுன்னு குழப்பின்னு இருந்தான்னாக்கா அது தேவையற்றது. அதனாலதான் சுமையான கல்விகள் இவை அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல சாய்க்கிறார். அதனால சுமையான கல்விகள்லாம் நமக்கு இருக்கவே கூடாது. நமக்கு எப்படி இருக்கணும் தெய்வம், ஆனந்தமான ஞானமா இருக்கணும், பரமாத்மா விஷயமான ஞானம் தான், அந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு நமக்கு இருக்கணும். அந்த ஞானம் வரணுமோ அது சுவாமி தேசிகன் இதைதான் சாய்க்கிறார். இங்க நான் சொல்றது என்ன தெரியுமோ, இந்த திரேங்கமுடையான் எம்பெருமான் இருக்கானே அவன்தான் இங்க வந்து உபநிஷத்தெல்லாம் சொல்றது, வேதங்கள்லாம் அவனைதான் சொல்றது. பின்னாடி சாய்க்க போற சுவாமி, ஸ்ரீமான் நாராயண உனகா பதிஹி அகில தருணுஹோ முக்திதா முக்த போக்யா அப்படின்னுட்டு லிங்கபய சுவாதினோட சொல்ல போற மூணாவது அத்தியாயத்துல இந்த அதிகரண சாராவிலேயே. ஸ்ரீமான் நாராயண உனகா எம்பெருமானான நாராயணன் பிராட்டியோட சேர்ந்திருக்கக்கூடிய நாராயணன் இருக்கானே அவன்தான் எங்களுக்கு முக்திதா மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவன், மோக்ஷத்துல போக்யமா இருக்கக்கூடியவன் அவனே. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ, எல்லாரையும் சரீரமாக உடையவன் அப்படின்னு சாதிக்க போறார். அதனால இததான் நான் கோடிட்டு காமிக்கிறேன்றார். திங்மாத்திரம் தரிசையன் அபி அகமிக நிபுணைகி பிராப்தம் அத்தியக்ஷனையா, ஒரு வார்த்தை சொன்னா கூட சரி அந்த ஒரு வார்த்தை நமக்கு அற்புதமான உபதேசமா அமையணும். இங்க ஒரு வார்த்தை தான், என்ன ஒரு வார்த்தை, ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை. இந்த ஒரு வார்த்தை போறோம் நமக்கு, இதுதான் நம்ம சம்சாரத்திலேருந்து உயிர் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு தேவையானது இதுதான். ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை அப்படின்னு ஒரு ஞானம் வருது இல்லையா, அது போறும், அதுதான் நமக்கு விசேஷம். இதுதான் சுவாமி திங்மாத்திரம் தரிசி என்னபி நான் கொடிட்டு காமிக்கிறது. அகமிக நிபுணைகி பிராப்தம் அத்தியக்ஷனீயம், நான் வந்து நிபுணரான விவேகிகளா, விவேகிகள் அதனாலதான் நிபுணான்ற விவேகிகளா இருக்கா என்ன பண்ணுவான்னாக்கா இதுவா சரியா தவறான்னு யோசிச்சு எல்லாம் விவேக ஞானத்தோட அவன்லாம் பிரவர்த்தித்தான். அப்படி பிரவர்த்திச்சான்னாக்கா அவன் நமக்கு சொல்லி கொடுக்குறா இதுதான் தத்துவம்னுட்டு. அப்போ அந்த சமயத்துல அந்த விவேகிகள் என்னை கடாட்சித்து அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். அதனால இந்த ஸ்லோகத்துல தன்னுடைய தன்னடக்கத்தை, நான் வந்து எப்படிப்பட்டவன் எனக்கு, நான் வந்து எப்படிப்பட்டவன் எனக்கு என்ன ஞானம் இருக்கு எனக்கு, அத அந்த மாதிரி தன்னை கீழாக சொல்லிண்டு ஆச்சாரியால் கிட்ட, அந்த ஆச்சாரியால் கிட்ட அத்தனை ஞானத்தையும் பெற்றுண்டாலும் கூட தன்னை வந்து நைச்சானுசந்தானம் பண்ணிண்டு இவா கிட்ட அனுகிரகம் வேணும், கடாட்சி தொடர வேணும் அப்படின்னு பார்த்திருக்கிறாரு. இதை காட்டிலும் என்ன ஒரு ஆச்சரியம், இதை காட்டிலும் ஒரு ஸ்ரீகிருஷ்ண சுரூபம் இருக்கா சுவாமி. அந்த தேசியன் அது தேசியனாலதான் சொல்ல முடியும், அது என்ன படிச்சா என்ன வரணும், விவேக ஞானம் வரணும், வினயம் வரணும், தத்துவ ஞானம் வரணும், பரமாத்ம ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும், பாகவத ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுண்டு ஆச்சாரியாலை வசிச்சுண்டு ஸ்ரீ வைஷ்ணவாலோட சேர்ந்து இருந்துண்டு பெருமாள குழாங்கோள் பேரரக்கன் குளம் வீய முனிந்தவனை குழாங்கோள் தென்குருகு சரகோபன் தெரிந்துரைத்த குழாங்கோள் ஆயிரத்துள் இவை பத்தும் உடன்பாடி உடன்பாடி பாதுகாங்கோ உழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே அப்படின்னு நம்மாழ்வார் சாய்க்கிறார் இரண்டாம் பத்துல. அந்த மாதிரி நாம எல்லாம் சேர்ந்திருக்கணும். இந்த ஸ்ரீகிருஷ்ண லட்சணம் எல்லாரும் ஒன்னா என்ன அனுகிரகிங்கோ, உங்க அனுகிரகிச்சு என்ன உங்களோட சேர்ந்துண்டு என்னோட நீங்க வாங்கோ, உங்களோட நான் வரேன், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணலாம், பெருமாள் விஷயமான ஞானத்தை நாம எல்லாம் அடையலாம், பெருமாள் விஷயமான ஞானத்தை நாம எல்லாம் பகிர்ந்துக்கலாம், விசாரிக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.